الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين محمد بن عبد الله وآله وصحبه أجمعين أما بعد أنبان شهودر شهودر غلي نام تدرچياها الله تعالى وديه پير خل அறிவிக்க கூடிய அர்த்தம் என்ன, அதனுடைய கருத்து என்ன, அதனால் எம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அதை பற்றி நாங்கள் அறிந்து வருகின்றோம். அத்தொடரில் இம்முறை அல்லாஹு தாலாவுடைய உயர்ந்த திருநாமங்களில் ஒன்றாகிய அலீம் அல்லது ஆலிம் என்ற வார்த்தைகளை பற்றி பார்ப்போம். அலீம் அல்லது ஆலிம் என்பது அலிம என்ற ஒரு சொல்லிலிருந்து வரக்கூடியது. அறிந்தவன், அறியக்கூடியவன் என்பதாக இதற்கு நாம் பொருள் கொடுக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய அறிவை பற்றி நாங்கள் விளங்குவதற்காக வேண்டி ஆரம்பமாக அல்லாஹு தாலாவுடைய கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடன் பேசிய, அல்லாஹு தாலாவுடன் உரையாற்றிய, சம்பாஷித்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்த இரு சம்பவங்களை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். அதிலே ஒன்றுதான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரோனிடத்தில் போகின்றார்கள். ஃபிரோன் என்ன சொல்கின்றான், அன ரப்புக்குமுல்ல அலா, நான் தான் உங்களுடைய மகத்தான இறைவன் என்பதாக அவன் கூறிக்கொண்டிருக்கின்றான். மடையன், அறிவற்றவன். அவனிடத்தில் விவாதிப்பதென்றால் அதற்கு அவனுக்கு ஏற்ற முறையில் தான் விவாதிக்க வேண்டும். போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள், மக்கள் இருக்கின்றார்கள், மக்கள் மன்றத்திலே இந்த சம்பாஷணை நடைபெறுகின்றது. ஃபிரோன் என்ன பார்க்கின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது அவன் ஒரு ஆட்சியாளன், பொதுவாக ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு எதிராக யாராவது கிளர்ந்தெழும் போது அவர்களை அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியவைகளை சிதறடித்து அவர்களை தோல்வி செய்வதற்காக வேண்டி பல விதத்திலே அவர்கள் முயற்சி செய்வார்கள். அது அவர்களுடைய சியாசா, அதாவது அவர்களுடைய ஆட்சி முறை தான். அது ஆட்சியை எப்படி கொண்டு போவது என்பது அதன் மூலமாக அவர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம், அவர்கள் தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி அவருக்கு எதிராக வரக்கூடியவர்களை பல முறையில் அவருடைய சிந்தனையை சிதறடிப்பார்கள். அந்த முறையில், அதாவது ஃபிரோன் இவர்களிடம் கேட்ட கேள்வி, வமா பாலுல் குரூனில் ஊலா, நீ இப்படியெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றாயே, முன் வந்த சமூகத்தினுடைய செய்தி என்ன என்று கேட்கின்றார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை பார்த்து, எல் முஹா ஐந்த ரப்பி ஃபி கிதாப், அவர்களை பற்றி அறிவு எனக்கு இல்லை, அது என்னுடைய நாயன் அல்லாவிடம் தான் இருக்கின்றது. அதாவது உன்னிடம் கூட இல்லை, நீ இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய், உனக்கு கூட அதை பற்றி தெரியாது. அடுத்ததாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்றார்கள், லா யதில்லு ரப்பி வலா யன்ஸா, என்னுடைய இறைவன் இதை அறியாதவனாகவும் இல்லை, வலா யன்ஸா, அதை மறக்கவும் மாட்டான் என்பதாக, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய இந்த அறிந்தவன் என்ற இந்த பண்பை அவனுக்கு விளங்கப்படுத்துகின்றார்கள். இதிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், அல்லாஹு தாலாவுடைய அறிவுக்கும் எங்களுடைய அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் அல்லாஹு தாலா மறைமுகமாக இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றான். என்ன தெரியுமா, இறைவனுடைய அறிவை பொறுத்த மட்டில் அதன் ஏற்கனவே அறியாமல் இருந்து அறிந்த ஒரு அறிவு அல்ல. எனவே அதிலே அவன் அதை மறக்கவும் மாட்டான். எங்களுடைய அறிவை பொறுத்த மட்டில் எவ்வளவு பெரிய அறிவாளியாக ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் கூட அவன் அறிவதற்கு முன்னால் அறியாமல் இருந்திருக்கின்றான். இன்று நாம் பார்க்கின்றோம், விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடித்தார்கள், இதை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்கின்றோம். அப்போது அவனில் இருக்கக்கூடிய ஒரு குறையை அது சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஏன் தெரியுமா, ஒரு உதாரணமாக 20வது நூற்றாண்டில் இது கண்டுபிடிக்கப்பட்டது என்பது அதிலே ஒரு குறையை கூறாமல் கூறுகின்றது. என்ன தெரியுமா, அதற்கு முன்னால் அவன் அதை அறியாமல் இருந்து விட்டான், மனிதன் தெரியாமல் இருந்து விட்டான். இன்று நாம் பார்க்கின்றோம், பல விடயங்களை மனிதன் கண்டுபிடிக்கின்றான், அவன் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் அந்த பொருள் இருந்துச்சு, ஆனால் அதை அந்த மனிதன் அறியாமல் இருந்து விட்டான். எனவே அல்லாஹு தாலா என்ன, இதன் மூலமாக மனிதனுடைய அவனில் இருக்கக்கூடிய குறையை சுட்டி காட்டுகின்றான். எனவே அல்லாஹு தாலா வந்து எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுடைய அறிவு அவன் அறிவதற்கு முன்னால் ஏற்கனவே அறியாமல் இருந்துவிட்டு அறிந்தது அல்ல. லா யதுல்லு ரப்பி, அவன் மடமையானவனாகவோ அறிவற்றவனாகவோ இருக்கவில்லை. அவன் ஆதியிலே இருந்து அறிந்து கொண்டிருக்கின்றான். வலா என்சா, எனவே அவன் மறக்கவும் மாட்டான். நாம் இன்று பார்க்கின்றோம், மனிதன் ஒன்றை அறியாமல் இருந்துவிட்டு அறிந்ததனால் அவனுக்கு மறதி ஏற்படுகின்றது. இதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூட அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றான், சனுக்ருஇக ஃபலா தன்ஸா, நான் இந்த குர்ஆனை உங்களுக்கு நான் ஓதி காட்டுவோம், நீங்கள் மறக்க மாட்டீர்கள் என்றாலும் இல்லா மாஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா அதாவது நாடினவைகளை தவிர அதிலே கூட உங்களுக்கு வரலாம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இந்த உலகத்திலே இருந்த மகா அதாவது மிகப்பெரிய ஒரு மனிதராகிய மிக கண்ணியமான அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மனிதனாகிய அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில இடங்களிலே மறதி ஏற்பட்டது, அவர்கள் தவறான கருத்துக்களை கூறி அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எச்சரித்தான் என்பதை நாங்கள் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இன்னொரு அல்லாஹு தாலாவுடைய இந்த பெயரை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி இன்னொரு சம்பவம் தான் எங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏனைய நபிமார்களைப் போல அதாவது பனு இஸ்ரவேலர்களுக்கு என்ன செய்கின்றார்கள், உபதேசம் செய்கின்றார்கள். உபதேசம் முடிந்ததுக்கு பின்னால் ஒரு மனிதன் கேட்கின்றான், ஃபஹல் ஃபில் அர்து ரஜுலுன் அலம் மிங்க், உன்னை விட பெரிய அறிவாளி, உன்னை விட அறிவாளி உலகத்திலே வேறு யாராவது இருப்பார்களா என்று கேட்கின்றார்கள். இவ்வளவெல்லாம் பேசுகின்றாயே, உன்னை விட அறிவாளி உலகத்திலே இருக்கின்றாரா? இவர் இல்லை என்று கூறிவிடுகின்றார் அல்லாஹு தாலா. அவனுடைய ஏற்பாடு ஏன், அவரை விட பெரிய அறிவாளி அல்லாஹு தாலா இருக்கின்றான். அதை அவர்கள் மறந்து விடுகின்றார்கள். அப்போது அல்லாஹு தாலா அறிவிக்கின்றான், இன்ன இடத்தில் அதாவது உன்னை விட ஒரு அறிவாளி இருக்கின்றார், அவர்தான் ஹதிர் என்று சொல்லக்கூடியவர். எங்களுக்கு தெரியும், ஒரு மீண்ட சம்பவம் சூரத்துல் கஹ்ஃபிலே தொடர்ச்சியாக கூறப்படுகின்றது. இவர்கள் மிக கஷ்டப்பட்டு அந்த மனிதரை போய் அடைகின்றார்கள். அவரிடத்திலே தொடர்ச்சியாக பல விடயங்கள் நடக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாத எவ்வளவு விடயங்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அறிவித்து கொடுத்திருந்தான். அவரும் ஒரு நபியாக இருந்தார்கள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட அறிவாளி இருக்கின்றான் என்பதற்கு அல்லாஹு தாலா இவரை சாட்சியாக வைக்கின்றார். இப்படி இருக்கும்போது எங்களுக்கு தெரியும், நடந்த ஒரு சம்பவம் தான், தொடர்ச்சியாக பல சம்பவங்கள் நடந்தது. அதிலே ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய துணைக்கு போன அவர்களுடைய அதாவது அந்த வாலிபனும் அதே போன்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போய்கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இவர்கள் கடலிலே பயணிக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. இவர்கள் ஒரு கப்பலிலே ஏறுகின்றார்கள். அந்த கப்பல் ஏற்கனவே கப்பலிலே உள்ளவர்கள் அதாவது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிந்திருந்ததனால் இவர்களிலே எந்த கூலையும் எடுக்கவில்லை. இவர்கள் போகும்போது புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், ஒரு சிட்டுக்குருவி வந்து அந்த கப்பலுடைய ஓரத்திலே வந்து நின்று ஒன்று அல்லது இரண்டு முறை கடலிலே இருந்து அது கொத்தி தண்ணீரை எடுக்கின்றது. இப்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசாவை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், மூசா அதாவது யா மூசா மா நகஸ மின் இல்மி வ இல்மிக மின் இல்மில்லாஹி இல்லா கனக்ரத் ஹாதல் உஸ்ஃபூரி ஃபில் பஹர், மூசாவே உன்னுடைய அறிவு, உன்னை விட நான் சில விடயங்களை அறிந்திருக்கின்றேன். அவர்கள் ஏற்கனவே கூறிவிட்டார்கள், எனக்கு பல விடயங்கள் தெரியும் அது உனக்கு தெரியாது, உனக்கு பல விடயங்கள் தெரியும் எனக்கு தெரியாது, அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றான் என்பதை அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த சிட்டுக்குருவியின் மூலமாக என்னுடைய அறிவும் உன்னுடைய அறிவும் அல்லாஹ்வுடைய அறிவோடு வைத்திருக்கும் போது இந்த சிட்டுக்குருவி இந்த கடலில் இருந்து எடுத்த அந்த ஒன்று அல்லது இருமுறை எடுத்த அந்த சொட்டு இருக்கின்றதே அதை விட அந்த அளவு குறைத்ததாவது அல்லாஹு தஆலாவுடைய இல்மிலிருந்து குறைய மாட்டாது, அந்த அளவு பெரிய அறிவுள்ளவன் தான் அல்லாஹ் என்பதாக அதாவது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலே இடம்பெற்றிருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா அவனை பற்றி கூறுகின்றான், இன்னமா இலாஹுக்குமுல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு, உங்களுடைய இறைவன் யார் தெரியுமா, வேறு யாரும் இறைவன் இல்லை, அவன் மாத்திரம் இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹு தான். வசி அகுல்ல ஷீ இன் எல்மா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, வசி அகுல்ல ஷீ இன் எல்மா, அனைத்தையும் அவன் சூழ்ந்தறிந்திருக்கின்றான், அவனுக்கு மொத்தமாகவும் தெரியும், அடுத்ததாக அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் அல்லாஹுத்தாலா அறிகின்றான். மா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, உலகத்திலே ஒரு காய்ந்த இலை விழுவதாக இருந்தாலும் அது அல்லாஹுத்தாலாவுடைய அறிவின்றி நடக்க மாட்டாது. அவ்வளவு உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் அல்லாஹுத்தாலா அறிந்திருக்கின்றான். இது ஒரு மனிதனால் அறவே முடியாது. மனிதனாலோ ஒரு மலக்காலோ ஒரு ஜின்னாலோ அல்லாஹுத்தாலாவுடைய படைப்பினங்கள் யாராலும் நடக்க முடியாத ஒரு அறிவு அந்த அல்லாஹுத்தாலாவிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்ன ரப்பக ஹுவல் கல்லாக்குல் அலீம், அல்லாஹுத்தாலா படைக்கக்கூடியவன் மிகவும் சூழ்ந்தறிந்தவன் என்பதாக ரசூல் சல்லா அதாவது அல்லாஹுத்தாலா குர்ஆனிலே கூறுகின்றான். அல்லாஹுத்தாலாவுடைய அறிவை பற்றி அல்லாஹுத்தாலா அவன் அதாவது அறிவை பற்றி நாங்கள் பார்ப்போம் என்றால் அவன் என்ன அறிந்திருக்கின்றான். மா கான் வமா ஹுவ காயின் வச வமா சயக்கூன் வமாலம் யக்குன் லௌகான கைஃப கான். அதாவது அல்லாஹுத்தாலா நடந்தவற்றை அறிந்திருக்கின்றான், இப்போது நடந்து கொண்டிருப்பவைகளை அறிகின்றான், பின்னால் நடக்கக்கூடியவைகளை அறிகின்றான், நடக்காதவற்றையும் அல்லாஹுத்தாலா அறிகின்றான், அது நடந்தால் எப்படி இருக்கும் என்பதையும் அல்லாஹுத்தாலா அறிகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது எங்களால் முடியாது. எங்களுடைய அறிவுக்கு இவைகள் எங்களுடைய அறிவால் மனிதனுடைய அறிவால் அல்லது படைப்பினங்களுடைய அறிவால் செல்ல முடியாது. அல்லாஹுத்தாலா மற்றைய முந்திய நபிமார்களை பற்றி அல்லாஹுத்தாலா கூறுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறிவிட்டு கூறுகின்றால், திர்க அன்பா உர் ருசுல் மா குந்த தஅலமுஹா அந்த வலா கௌமுக மின் கபில், இந்த விடயங்கள் இந்த நபிமார்களுடைய சம்பவங்கள் உங்களுக்கோ உங்களுடைய கூட்டத்துக்கோ தெரியாது, நாங்கள் தான் கூறுகின்றோம் என்பதாக கூறுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இவ்வளவு விடயங்களை அல்லாஹுத்தாலா உடனுக்குடன் கூறினான். அடுத்ததாக நடக்கக்கூடியவைகள் எங்களுக்கு தெரியும், கியாமத்து நாளுடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹுத்தாலா கூறினான். சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் சிலவங்கள் நடக்க வேண்டியிருக்கின்றது. அடுத்த உலகத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ மாற்றங்களை பற்றி அல்லாஹுத்தாலா குர்ஆனிலே கூறினான். அவைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இது அல்லாஹுத்தாலுடைய அறிவை பறைசாற்றுகின்றது. அடுத்ததாக நான்காவது என்ன, ஒன்று நடக்காவிட்டால் அதையும் அறிகின்றான், அது நடந்தால் எப்படி இருக்கும் என்பதையும் அறிகின்றான், நடக்காதவற்றையும் அறிகின்றான். எங்களுக்கு தெரியும், அதுக்கு ஒரு உதாரணம், முனாஃபிக்குகள் என்ன வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதாவது முனாஃபிக்குகள் அதாவது அவர்கள் யுத்தத்துக்காக வேண்டி சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தது. இவர்கள் போக மாட்டார்கள் என்பது அல்லாஹுத்தாலாவுக்கு தெரியும். அவர்கள் அல்லாஹுத்தாலா கூறுகின்றான், அவர்கள் போவதாக இருந்தால் அவர்கள் அதுக்குரிய தயாரிப்புகள் செய்ய வேண்டும், வெறும் பொய்யான காரணங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறிவிட்டு, லோ ஹரஜு ஃபீக்கும் மாசாதுக்கும் இல்லா ஹபாலா, அல்லாஹாலா கூறுகின்றான், அவங்க உங்களோட வரமாட்டார்கள், வந்தாலும் உங்களிடத்திலே பல பிரச்சனைகளை பல குறைகளை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்பதை அல்லாஹாலா கூறுகின்றான். அதாவது நடக்கவில்லை, அது நடந்தால் எப்படி இருக்கும் என்பதையும் அல்லாஹுத்தாலா கூறக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அன்மார்ந்த சகோதரர்களே, அதே போன்றுதான் நரகவாதிகள் நாளை கியாமத்து நாளையிலே நரகவாதிகள் என்ன கூறுகின்றார்கள், யா அல்லா என்னை திருப்பி அனுப்பி நான் நல்ல அமல்கள் செய்துவிட்டு வருவேன். அல்லாஹாலா கூறுகின்றான், லோ ருத்து லாது லிமானுஹு அன்ஹு, அப்படி திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள், அனுப்பப்பட்டாலும் அவர்கள் அல்லாஹுத்தாலா தடுத்த வைத்தை திருப்பி செய்வார்கள் என்பதை அல்லாஹுத்தாலா கூறுகின்றான். எனவே இதுதான் அல்லாஹுத்தாலாவுடைய அறிவு. எனவே அல்லாஹுத்தாலா முக்கியமாக கைப் என்று மறைந்த அறிவுகளில் முக்கியமானவற்றை அல்லாஹுத்தாலா அறிந்திருக்கின்றான் என்பதாக கூறுகின்றான். அடுத்ததாக அவனுடைய எல்மு எவ்வளவு, அவனுடைய அறிவு எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை நாங்கள் விளங்குவதற்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நாங்கள் அடுத்த நமது பாடத்திலே அதை பார்ப்போம். வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.